கை நான் தொடுவேன், உதய கீதம் பாடுவேன், ஒலிகளில் பூத்தொடுப்பேன். உலகமெல்லாம் மறந்து போகும், மரணம் கூட இறந்து போகும், குழந்தைக்காகவே உதய கீதம் பாடுவேன், உதய கீதம் குழந்தைக்காகவே